శ్రీమాహం వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిషత్తాం సదాహృతి యస్యవాక్కృతి పర్యంత ఇతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాంగ బద్ధదీక్షం తయామిథిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. అక్రూరర్ కన్ననీయం బలరామరయం சந்திச்ச ஒரு சன்னிவேசத்தை நாம் பார்த்தோம். அந்த அக்ரூருக்கு உபச்சாரம்லாம் பண்ணிட்டு அவர் கண்ணன் கேக்குறே எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு. கிண்ணுன குசலம் பிரச்சை ஏதம்னே குலாமையே கம்சைய மாதுல நாம் எங்க ஸ்வானாம் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேக்கச்சே நம்ம சேர்ந்தவன் நம்ம பங்காளிகள்லாம் தன்னுடைய அம்மா அப்பா இன்னும் கேட்டா தாத்தா முதற்கொண்டு சௌக்கியமான்னு ஒரு வார்த்தை கேட்கணும். வாயில வந்துருத்து சௌக்கியமான்னு கேட்கறதுன்றது வந்துருத்து. அதை கேட்டுட்டு சொல்றவ இது கேக்கிறதே தப்பா என்னன்னு தெரியல எனக்கு. கம்சே மாதுல நாம் எங்க ஸ்வானாம் நஸ்த பிரஜாசுச்ச என்பதாக சொல்ற. எங்க மாமான்னு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான் பேருக்கு. அந்த மாமான்ற கம்சன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரச்சே அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியமா என்ன சேர்ந்தவாள்லாம் சௌக்கியமான்னு கேட்கிற வார்த்தையே சரியில்லாத தோன்றது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே நாரதர் வந்து சொல்லிட்டு போயிட்டேன். அவர் கண்ணனை சொல்லச்சு நேசா சாட்சாத் பரமாத்மா கம்சாதி ராட்சசாளுடைய பதத்துக்காகவே அவதாரம் பண்ணிருக்கிறவர்னு அந்த அவதாரத்தினுடைய ஒரு காரியங்களை பண்ணியாகணும் என்பதெல்லாம் ஏகாந்தத்துல கண்ணனுக்கு நாரதர் சொல்லிட்டு போயிட்டேன். வசுதேவரும் தேவகியும் உக்ரசேனரும் படுற கஷ்டங்களையும் நாரதர் சொல்லிட்டு போயிட்டேன். ஆகையால அக்ரூரிடத்துல கேட்கச்சே எல்லாரும் சௌக்கியமானு என்னத்தை கேட்கறது. அதுலயே மாதுல நாம் எங்க அப்படின்னா அந்த நாம்னா மாதுல வெறும் பேருக்குதான் மாமாவை தவிர அந்த மாமான்ற ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்காத இருந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. மாத்துல நாமுனின்னு சொல்லி சொல்லிருக்கு. அந்த அம்மா அப்பாவை காட்டிலும் குழந்தைகளிடத்துல ரொம்ப பரிவோட இருக்கிறது மாத்துலந்தானா மாமா தானா. அப்படி எங்களோட எங்களிடத்துல அப்படி பரிவோட இருந்திருக்க வேண்டியவன் பண்ணல. என்ன பண்ணிட்டான்? என்னோட சேர்ந்த பிறந்தவர்களுக்கெல்லாம் மரணத்துக்கு காரணமாக ஆயிட்டான். என்னுடைய மாதா பிதாக்களை காராகிரக பிரவேசம் பண்ணும்படியாக காராகிரகத்துல தள்ளி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறது அவனிடத்திலிருந்து பயந்துட்டு அவன் கண்ணுல இல்லா படாத இருக்கணும் அவன் கண்ணுல பட்டா தன்னை அழிச்சிடுவானோன்னு சொல்லி வசுதேவர் பாவம் நந்தகோகுலத்துல கொண்டு வந்து கண்ணனை கொண்டு விட்டு பலராமரும் இந்த இடத்துல வளர்ற. இப்படி எல்லாம் இருக்கச்சே அவன் மாமான்னு சொல்லிக்கிறதுக்கே வெப்பமா இருக்கு. பெயரளவுல மாமாவா இருந்துட்டு இருக்கான் அவன். ஆகையால எத்போதோகம் அவனால இவ்வளவு கட்டம்லாம் நின்றதுனால சௌக்கியமானு கேட்கிற வார்த்தையே கூட சரியில்லாமல் தோன்றது எனக்கு என்று கண்ணன் சொல்றேன். அப்ப சொல்லி சொல்ற கண்ணன் வந்து எல்லா சமாச்சாரத்தையும் கேட்ட பிற்பாடு அங்க நடந்த உண்மையான விஷயத்த சொல்லிடுற. இப்பா இது வரைக்கும் பூத்தனையில இருந்து கேசி பரியந்தம் எத்தனையோ ராட்சசர்களை அனுப்பிச்சு வச்சாங்க. எல்லா ராட்சசர்களும் உன்னாலே வதம் செய்யப்பட்டனர். ஆகையால இங்க திருவாயூர் பாடியில இருந்துட்டு இருக்கிறவர்களும் ஒன்னு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப பெரிய ஒரு மகோத்சவம் நடக்கிறதாக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுல முஷ்டிகன் சானூரன் இவாளெல்லாம் கொண்டு ஒரு மல்யுத்தம் நடத்துறதாகவும் அந்த இதான ஒரு சன்னிவேசங்கள்ல நீ கணக்க அதுல மாட்டின்றியானாக்க உன்னையும் வதம் பண்ணிடணும்னு நினைக்கிறான். சரி, இருந்தாலும் இப்ப என்னட்ட சொன்ன சமாச்சாரத்தை சொல்லிடுறேன் நானு. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னா அவங்க ரெண்டு பேரையும். ஆகையால நான் இங்க வந்திருக்கிறது உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சிரிச்சுண்டு பெருமாள் சொல்றான், கண்ணன் சொல்றான், ஸ்ருத்வா க்ரூர வச கிருஷ்ணம் பலஸ்ச பரபீரம் பிரஹஸ்யனந்தம் பிதரம் ராஜ்யாதிஷ்டம் விஜஜ்ஞதுஹு கோபான் சமாதி சத்தோபி கிருஹ்யதாம் சர்வகோரசம் உபாயனானி க்ருஹேத்வம் யுஜ்யந்தாம் சகடானி ச யாஸ்யாமஹ ஸ்வோ மதுபுரீம் தாஸ்யாமோ நிருபதேஹ ரஸானே. இதுக்காகவே காத்துட்டு இருக்கேன் கண்ணன், தன்னை எப்ப கூப்பிட போறான், தான் எப்ப போக போறோம்னு நாரதர் வேற வந்து சமாச்சாரம் சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறான். என்ன போய் அவன் மதம் பண்றதா என்பதாக நந்தகோபுரக்கும் தெரியும். நந்தகோபுரன்டையும் சொல்ற, இது ராஜாஜ்ஞ, இது கம்சன் வந்து மகாராஜாவா இருந்துட்டு இருக்கேன், இவர் நந்தகோபர் குறுநில மன்னனாக இருந்துட்டு இருக்கேன், மகாராஜாவுடைய கட்டளைய குறுநில மன்னர்கள்லாம் பின்பற்ற வேண்டியது ஒரு கடமை, ஆகையால இந்த ராஜாஜ்ஞைய பின்பற்றி நாமளும் போகலாம் என்று சொல்ற. மகாராஜாவினிடத்துல போகணும்னாக்க வெறும போகக்கூடாது, குறுநில மன்னர்லாம் அவளுடைய தேசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ, வஸ்துக்கள் விசேஷமான வஸ்துக்கள் இருக்கோ அந்த வஸ்துக்கள்லாம் எடுத்துட்டு போகணும். ஆகையால கோபான் சமாதிசத் சோபி கிருண்ணதான் சர்வகோரசா அப்படின்னு சொன்ன. அவ கோரசம்னாக்க இந்த பாலு தயிர் வெண்ணெய் அந்த மாதிரி நெய் இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் நிறைய என்னென்ன இவாழ்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவைகள் தானே, இந்த வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், வண்டி வண்டியா எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு அதுக்காக எல்லாம் வண்டிகள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. நாம நாளைக்கு மதுபுரி மதுரப்புரிக்கு நாம போகலாம் என்று தீர்மானம் பண்ணிட்டேன். திரக்ஷாமோத்திர மகாசஸ்திரம் யாந்தி ஜானபதா கில, அங்க பெரிய மகாசத்திரம் நடக்க போறது. அந்த மகாசத்திரம்ன்றதுதான் இந்த மல்யுத்தம் மாதிரி ஒரு பெரிய விழா நடக்க போறது. அந்த விழாவை நாம எல்லாரும் பார்க்கலாம். ஆக எல்லாரையும் இங்க வாங்குறோம் என்று எல்லாரையும் கூப்பிடணும், எல்லாரையும் இது பண்ணிட்டு போலாம்னா இந்த சமாச்சாரத்தெல்லாம் கோபிகள்லாம் கேட்டுட்டே இருக்காளாம். இந்த கேட்டுட்டே இருக்கச்சேயே அவளுக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிட்டான். என்ன கண்ணன் ஊரை விட்டு பட்டு போயிருக்கு, போயிட்டு வரப்படுறதெல்லாம் இருக்கு, ஏதோ போறேன்றது போக திரும்பி வராது இருக்கிறதுக்காக போறேன் அப்படின்னா கூட அந்த கண்ணன் திருவாயூர் பாடிய விட்டு போறேன்றதே இவளால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. காஷ்டி தத்கிருத சிறுத்தாபகிருத்தாபுவாச மலான முக ஸ்ரீயா சம்சிருத்துகூல மலைய கேச கிரந்த காஷ்டன. இங்க இத கேட்கிறாள், கேட்ட மாத்திரத்துல அவளுக்கு மனசுல அப்படியே முகம் சுருங்கி போயிடுச்சு. அப்படியே அந்த மூச்சு காத்தெல்லாம் அப்படியே பார்த்தோம்னாக்க நெருப்பு கொதிக்கிற மாதிரி வழியில வருதான் மூச்சு காத்தெல்லாம். மனசுக்கு கட்டமா இருக்கச்சே அந்த மூச்சு காத்து முதற்கொண்டு அப்படியே உஷ்ணமாக இருந்துட்டு இருக்கோம். இதே மனசுல ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கச்சே இந்த மூச்சுக்காத்தெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குமா, இப்படி வரைச்சே இந்த கோபிகள்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டுகிறார். அதனால மாத்திரம் இல்ல, அந்த உடனே இழைச்சு போயிட்டாலும் இழைச்சு போயிட்டதுனால அவ குடிச்சிருந்த புடவையெல்லாம் நழுவறதான், கையில போட்டிருந்த வளகள்லாம் நழுவி போயிடுறதான், அப்படியே எல்லாம் கீழே விழற மாதிரி ஆயிடுறது. என்ன கழல் வளை அப்படின்னு ஒரு சப்தம், இந்த சப்தத்தை கொண்டு ஆழ்வார் அனுபவிக்கிற எம்பெருமான் விஷயத்துல நாயிகா பாகத்தை ஆசிரியக்கச்சு. இந்த கழல் வளைன்னு சொல்லச்ச என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இந்த நாயிகா பாவத்தை ஆசிரியக்கச்சே பெருவாள் சொல்றா, ஒவ்வொரு யாமத்துல சொல்லச்சே கோழி கூவுன்னு சொல்லி சொல்றது, அந்த யாம கோழின்னு ஒரு கோழி, அந்த கோழி கூவிட்டுனாக்க இத்தனாவது யாமத்துல மூணாவது யாமத்துல உங்காத்துக்கு வரேன், நாலாவது யாமத்துல உங்காத்துக்கு வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கா. ஒருத்தருக்கு கண்ணனால கூட இந்த நாயிகா பாவத்தை ஆசிரியிருக்கிறவாள்லாம் இவ எதிர்நோக்கி இருந்துருக்கா. என்ன எதிர்நோக்கி இருந்துருக்கா அப்படின்னா, இப்ப மூணாவது யாமத்துல கண்ணன் தங்களுடைய இல்லத்துக்கு வரப்போறாருன்னு ஒரு எண்ணம் உடனே, எப்ப அந்த மூணாவது யாமத்துக்காக கோழி கூவ போறதுன்னு காத்திருக்காளாம். அந்த மூணாவது யாமம் வந்த உடனே அந்த கோழி கூவின உடனே ஓ இப்ப வந்துடுச்சுன்னு சந்தோஷம், கண்ணன் வந்துட்டே. இப்ப இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாரணை வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, மூணுல இருந்து நாலு வரைக்கும் தான் அங்க இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நாலாவது யாமத்துக்கு உண்டான ஒரு கோழி கூவ ஆரம்பிச்சுட்டோம்னாக்க கண் பட்டு போயிடுது. அப்போ கோழி கூவமா, ஐயோ கோழி கூவிட போறதேன்னு விசாரமா இருக்கு. இப்ப கண்ணன் மூணாவது யாமம் வரப்போறது அப்படின்னுச்சேயே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால இவெல்லாம் அணிஞ்சின் இருக்கிற ஆபரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கைக்கு கெட்டியா போயிட்டோம், டைட்டா போயிட்டு அப்படின்லாம் ஒரு அந்த சந்தோஷத்தினால இருக்கு. மூணாவது யாமம் முடிஞ்சு நாலாவது யாமம் வரப்போறது அப்படின்ன உடனே இந்த வளகள்லாம் தானும் கழல ஆரம்பிச்சிருக்கு என்று திருமங்கையாழ்வர் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு அந்த நாய் அந்த தன்னுடைய நிலைய சொல்ற. அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூலம் எங்க இருக்கு அப்படின்னா பாகவதம் தான், மகர்ஷியினுடைய வார்த்தை தான். மீதி பேர் என்ன பண்ற அப்படின்னா, அந்த கண்ணனையே நினைச்சு இவாளுக்கு என்ன சொல்லிருக்காளோ, நிறைய வெண்ணெய் எல்லாம் எடுத்து வைங்கோ, நெய் எல்லாம் எடுத்து வைங்கோ, இதெல்லாம் கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுக்கணும், டப்பா டப்பாவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அது எதையுமே மனசுல வாங்கிக்கலையா, அது எதையுமே காதுல வாங்கிக்கலையா. அந்த கண்ணனையே நினைச்சிருந்து அப்படியே இருந்துட்டு இருக்க, நாபியதானம் நிமம் லோகம் ஆத்மலோகம் கதாய், இந்த லோகமே தெரியாத ஏதோ வேற ஒரு லோகத்துல இருக்க மாதிரி சில பேர் இருந்துட்டு இருக்காளாம். வேற சில பேர் எப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்னா, அந்த கண்ணனுடைய ஒரு சேஷ்டி சங்கட், கண்ணன் எப்படி எப்படிலாம் நடந்த, கண்ணன் எப்படி சிரிப்பான், கண்ணன் எப்படி நடப்பான், கண்ணன் என்ன பேசுவான், இதெல்லாம் மனசுல நினைச்சுண்டு அப்படியே ஒரு அந்த கண்ணன் விஷயத்திலேயே அப்படியே மயங்கி போய் நிக்கிறாளாம். சில பேர் கதிம் சுழலிதான் சேட்டான்லோகனம் சோகாபகனானி நர்மாணி புரோதாம சரிதானிதான் சிந்தையந்தோ முகுந்தஸ்ய பீதா விரஹ காதராஹ சமேதா சங்கத ப்ரோஜுஹு அஸ்ருமுச்சோ உச்சுதாசயாஹ. கண்ணனுடைய நடைய பற்றி சொல்லி சொல்றது, கதின் சொல்லலி தான் சேர்த்தான். அந்த கண்ணனுடைய நட அற்புதமான ஒரு லலிதமான நட ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வையாளில நடந்து ஏழுறதுன்றது ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவா. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல பெருமாள் திருத்தேருக்கு எழுந்துள்ளதுக்க ஒரு அற்புதமாக இருக்கும். இப்ப சேவி சொல்லணும்னாக்கா அடுத்த வருஷம் திருத்தேர் சேவிக்கிற வரைக்கும் அந்த பெருமாள் திருத்தேருக்கு ஏழுனது நம்ம மனசுல அப்படியே நிற்கும். அந்த பெருமாள் சிக்குதாட சமர்ப்பிச்சுண்டு நிறைய திருவாக்கணம் சமர்ப்பிச்சுண்டு தேவ பெருமாள் மின்ன மணி அடிக்க அது கண்டையை சேவிச்சுண்டு எல்லா ஜனங்களும் அப்படியே மின்னத்தோர் பின்தொடர்ற ஜனங்கள் பின்னாடி பின்தொடர்ற ஜனங்கள் அப்படியே குதிச்சு குதிச்சு வேகம் வேகமா அந்த திருத்தேருக்கு எழுந்துருள்ளுங்கிற ஒரு காந்தீரியம் இருக்க அது அப்படியே மனசுல நின்றுடும். இது மனசுல நின்றுட்டோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இதையே நினைச்சிட்டு இருக்கோம். இவெல்லாம் அந்த கண்ணனுடைய கதிய மனசுலயே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னடமா இப்படி பேசுவான், இப்படி சிரிப்பான், இப்படி பண்ணுவான் அப்படின்றத இதையே புரோதான் சரிதான் நினைச்சான்னு இவா இதையே மனசின் நினைச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. இவா எல்லாரும் கும்பலா வந்துட்டாளாம் அக்ரூரர் கிட்ட, அக்ரூரர் பேச ஆரம்பிச்சுட்டாளாம் கோபிகள் எல்லாரும். அஹோ விகாசன கோச்சித்தயா சயோஜ்ய மைத்ரியா பிரணயேன தேகினாஸ்தாத்தான்வியுனம் அஹோ விகாசன்னு சொல்லி சொல்றது எவ்வளவு பெரிய ஐயோன்னு சொல்ற மாதிரி அவரை பார்த்து கேக்குறேன். ஹே விகாசா அப்படின்னு, நீ எங்களுக்கெல்லாம் பெரிய தடங்களை பண்றதுக்கோசரமே வந்திருக்கவ, எங்களுடைய மனத்தை கஷ்டப்படுறதுக்கோசரமே நீ வந்திருக்க, நீ நீ என்னத்துக்கு வந்திருக்கேன்றது தெரியல. தெய்வம் எங்களோட கூட உமக்கு தயன்றதே துளி கூட இல்லைன்றதை நான் தெரிஞ்சுட்டேன். நீ பேருக்குதான் சொல்லிட்டு இருக்கே தவிர உமக்கு துளி கூட தயே இல்லை. ஏம்மா எனக்கு போய் தய இல்லைன்னு சொல்றியே, நான் என்னமா பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குறேன். எங்களை கண்ணனிடத்துல இருந்து பிரிக்கிறியே, இதை காட்டிலும் வேற என்ன இருந்துட்டு இருக்கு? கண்ணனுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய விசுவாசம் என்னன்னு உமக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் கண்ணனிடத்துல இருக்கிற பிரேம எப்படிப்பட்டதுன்றது உமக்கு தெரியுமா? இப்படி இருக்கச்சே சரீரத்தையும் தேகத்தையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரிக்கிற மாதிரி நீங்க எங்க ரெண்டு பேர் எங்க கண்ணன் எங்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருந்துருக்கான், அவனுக்கு சரீரமாக நாங்கள்லாம் இருந்துருக்கோம், எங்களை பிரிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கேன்னு சொன்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு தம்முக்கு தய இல்லைன்னு தான் அர்த்தம். நிர்தயா நீர் வந்திருக்கே அப்படின்னு கேக்குறோதேச சுந்தரம் கரோஷி பாரோட்சம் அசாது கிருதம். நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? ராஜா சொன்ன, ராஜா சொன்னதுக்கு கண்ணன் தட்டுல வந்து சுமிதாரம் சொன்னேன், கண்ணனும் வரேன்னு சொல்றேன், என்ன போய் நிர்ணயன்னு போய் என்ன போய் சொல்றையே, நீ ராஜா வாழ்ந்து சொல்லு யார வாழ்ந்து சொல்லு என்ன போய் சொல்றையே அப்படின்னு சொல்லி சொன்ன. இத்தனை நாள் வரைக்கும் ஒரு அற்புதமான கண்ணனுடைய மேனி திருமுக மண்டல் முகுந்த பத்ரம் சுக போல முன்னதம் நீ சொல்லிட்டு வந்தேரே, திரக்ஷாமி நூனம் சுக போல முன்னசம்னு சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இப்படி இருந்துட்டு இருக்கும், அதை பார்க்க போறேன்னு நீங்க சொல்லியிருந்தேற அந்த திருமேனியையும் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தையும் எங்களுக்கு அபரோட்சமாக பண்ணிட்டேங்களே, அபரோட்சமாக பண்ணிட்டேன்னாக்க பிரத்யட்சமாக இவன் நினைக்கச்செல்லாம் கண்ணனை பார்த்துட்டு எதிரியே நின்ற கண்ணனை எங்கேயோ இருக்கிறவராக ஆக்கிட்டு அந்த கண்ணனை நினைச்சிட்டு இருக்கும்படியாக நீ பண்ணிட்டேயே, பிரத்யட்சமாக இருந்துருக்கிற கண்ணனை அபரோட்சமாக பரோட்சமாக பண்ணிட்டேரு. பாரோட்சியதாம் பாரோட்சியம் அசாது தேகிருதம், அபரோட்சம் பரோட்சம் பரோட்சம் அப்படின்னாக்க வந்து நேரம் காண முடியாததாக இருக்கிறது, அது அபரோட்சம்னா பிரத்யட்சமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இத்தனை நாள் வரைக்கும் பிரத்யட்சமாக இருந்த இப்ப பரோட்சமாக பண்ணிட்டே நீ இதுதான் இந்த காட்டுல குரூரம் என்ன இருந்துருக்கு. குரூரத்வம் அக்ரூரதமாக்ஷயாஸ்மாம் நச்சுர்ஹிரத்தம் ஹரதே வதாஜ்ஞாவதே ஏனைக தேசேகில சர்க்க சௌக்கியம் தொதீய மத்ராட்ச வயம் மதுத்விஷா. உனக்கு யாரும் பேர் வச்சிருக்கா பாரு அக்ரூர பார்த்து அவ சொல்ற. உனக்கு நீ இவ்வளவு குரூரனாக நீ இருந்துட்டு இருக்க, உனக்கு போய் பேர் என்ன வச்சிருக்காருன்னா அக்ரூரகா அப்படின்னு ஒரு பேரை வச்சிருக்காளே, உன்னை காட்டுல குரூரமானவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால குரூரத்வம் அக்ரூரதமாக்கியாத்மான் ஹரதே பதாஜ்ஞவது. நீர் என்ன பண்றேர் அப்படின்னா அக்ரூரன்ற பெயரை வச்சுண்டு வியாஜ மாத்திரம்தான் உமக்கு அக்ரூரன்னு பெயரை தவிர வசதா நேர் ரொம்ப ரொம்ப குரூரமானவர் அப்படின்னு சொல்லி உம்ம மாதிரி குரூரமான காரியத்தை யாருமே பண்ண முடியாது. உம்முடைய கண்ணால கிருஷ்ணனுடைய ஏகதேசத்துல நேத்திர பக்தி சொதியம் சமக்கிர சிருஷ்டி நைபுண்யம் மத்ராட்சமா என்று சொல்ற. ஆகையால தவ சர்வம் ரகசியம் அஸ்மாபி ஞாதம், உம்முடைய ரகசியமான திட்டங்கள் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போயிட்டு நீ எங்களை கன்னடத்துல இருந்து பிரிக்கிறதுக்காக நீ வச்சிருக்க, உனக்கு யாரோ பேர் வச்சுட்டாள அக்ரூரன் பேர் வச்சுட்டாள் என்ன புண்ணியஜனன்னு பேர். யாருக்கு? ராட்சசாளுக்கு புண்ணியஜனன் பேரு. என்ன அது விபரீத விருத்தியில பேரு அவள் அப்புண்ணிய புண்ணிய புண்ணியமில்லாதவாளும். அதே மாதிரி இவா மனசை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அக்ரூரன்னு பேர் வச்சிருக்கு. வசுதான் இவர மாதிரி குரூரமானவர் யாருமே கிடையாது என்பது நனந்த சூனு கணபங்க சௌஹ்ருதா சமீட்சிதா துராவத விஹாய கேகன் சுஜனன் சுதான் பதீனே பத்தாந்திய மத்தோ மத்தோபகதா நவப்ரியா. இப்ப என்ன அப்படின்னு கேட்டான். ஒரு விஷயம் சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டம் அஸ்திரமான ஒரு விஷயத்துல கணபங்க சௌஹதம் சமீட்சிதான் ஸ்வகிருதாதுராபதம் சாட்சாத்தியத்துக்கு தாசிய அவனுக்கு கண்ணனுக்கு தாசியத்தை நாங்கெல்லாம் அடைந்தவர்களாக இருந்துருக்கோம். அவனையே நாங்க எப்ப பார்த்தாலும் நினைச்சிட்டு இருக்கிறவர்களாக நாங்க இருந்துருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அவரை கொண்டு போய் என்ன உண்டு பிரிக்கிறீங்களே. புறஸ்திரீஜனகா பிரியோயச ததாபூதான்னு அவ எல்லாரும் இப்ப என்ன ஆயிடுப்பாரா, நாங்கள்லாம் அவ்வளவா ஒண்ணும் பெருசா பேசறதுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவ நகரத்துக்கு போயிட்டான்னாக்க அந்த நகர ஸ்திரீக்களுடைய வார்த்தைகள்ல அவ கட்டுப்பட்டு அவ திருப்பி எங்களை நினைக்காத போயிட்டேர்னா என்ன பண்றது. சுக பிரபாதா ரஜனீயமாசிதா புரஜோஷிதம் த்ருவம் யாத்ரம் பிரவேஷ்டஸ்ய முகம் ரஜஸ்பதே பாத்யம் ச பங்கோத்கலிதாஸ்மிதாசவம். எங்களுக்கெல்லாம் இன்னைய நாள் துர்தினமாக ஆயிடு போயிட்டு, ஆனா மதுரா கூட்டத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய துதினமாக ஆயிடப்படுது. ஏன்னா அந்த மதுராபட்டினத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாருமே கட்டாயம் கண்ணனை பார்க்க போற, கண்ணனை தெரிவிக்க போற, இந்த அற்புதமான கண்ணனுடைய திருமேனிய பார்க்க போற, முகம் ரஜஸ்பதேகன்னு. ஆகையால அவளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் அற்புதமான ஒரு அவளுக்கு நல்ல நாள் அமைய போறது எங்களுக்கோ விபரீதமாக ஆயிடுத்து. ஆகையால தாத்தாம் முகுந்தோ மது மஞ்சு பாஷிதை கிரகீத சித்தா பரமன்வனுப்பி கதம் புனர்னா பிரதியாஸ்யதே பலம் கிராம்யாஹ சலஜ்ஜஸ்மித விப்ரமை ப்ரமந்த். இங்க சொல்ற இந்த பெண்கள்லாம் சொல்றோம், நாங்கள்லாம் சுபாவத்திலேயே சந்தோஷத்தோட இருக்கிறவர். நாங்கெல்லாம் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் நாங்கள். நாங்கெல்லாம் ஓரமா இருந்து கண்ணனை அனுபவிக்கிறவர் தான். ரொம்பெல்லாம் பேச மாட்டோம். ஆனா நகரத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் ரொம்ப அழகா பேச தெரிஞ்சவா. மது மஞ்சு பாஷித்தை அவளுடைய வார்த்தைகளால கண்ணனையே மயக்கிடுவா அவா. அப்போ அந்த கண்ணன் ஒரு கால் இங்கிருந்து போன பிற்பாடு எங்களையே மனசுல நினைச்சின்ற பேரோ என்னமோன்னு கூட எங்களால நினைக்க முடியாது போயிட போறது. ஏன்னா அவளுடைய வார்த்தையில கண்ணன் மயங்கி போயிட்டே இருந்தாக்க எங்களை பத்தி நினைக்காதையே போயிடுவாரு. அப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கா நீ வந்திருக்கேன், நம்ம என்னன்னு சொல்லி சொல்றது அப்படின்னு சொல்ற. அத்தியத்ருவம் தந்திர திசோ பவிஷ்யதே தாசார்த்த பௌஜாந்த விருஷ்ணி சாத்வதாம் மகோத்சவா ஸ்ரீரமண குணாத்பதி திரக்ஷந்தியே சாத்வனி தேவகீ சுதம். அந்த மதுரையில இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட போறது நாளைக்கு. ஏன்னா கண்ணனும் பலராமரும் இந்த பெரிய மகோத்சவத்துக்காக வரப்போறே. அந்த மகோத்சவத்துக்கு வரச்சே அந்த பெரிய பிராட்டியார் கேள்வனாக இருந்திருக்கிற கண்ணனை எத்தனை பேரும் பார்க்க போறார். அந்த தேவகியினுடைய பிள்ளைய பார்க்க போறார். ஏன்னா தேவகிக்கு குழந்தை பிறந்ததுன்றது மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும். இதுதான் அந்த தேவகியினுடைய குழந்தைன்றது அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த தேவகியினுடைய பிள்ளைய பார்க்க போறால அவளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எங்களுக்கு என்ன ஆச்சு? துதுக்கிதஞ்சனம் பிரியாப்பிரியம் நேஷியதி பாரமத்தனா. நாங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு அக்ரூரரை சபிக்கிற ஆரம்பிச்சிட்டாளாம். என்ன சபிக்கிறான் அப்படின்னா கருணத்யநாம பூத குரூரித்தேதாருண. எங்களை விட்டு பிரிச்சு துளி கூட கருணை இல்லாத உனக்கு அக்ரூரன்னு பேர் வந்திருக்கு. உன்னை காட்டிலும் குரூரமானவா யாருமே லோகத்துல இருக்க முடியாது. உனக்கு அக்ரூரன்னு பேர் வந்திருக்கு. யோசாவனாஸ்வத்ய சுதுக்கிதம் ஜனம் பிரியாத் பிரியம் நேஷ்யதி பாரமத்வனா. உன்னை என்னத்துக்கு நான் வைக்க போறோம் அப்படின்னு சொன்ன இது காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பிரியாத் பிரியம் லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லப்படுகின்றனவோ அத்தனை வஸ்துக்கள் பிரியமான வஸ்துக்கள் எல்லாவற்றை காட்டிலும் பிரியமாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் அந்த பரபிரம்மமாக இருந்திருக்கிற கண்ணன் தான். எங்களுக்கெல்லாம் கண்ணன்றது ஒண்ணுதான் தெரியுமே தவிர அவர் பரமாத்மான்றதெல்லாம் தெரியாது. அப்பேற்பட்ட அந்த கண்ணனை எங்க கண்ணுக்கு புலப்படவில்லாமல் எங்க திருஷ்டிபத்தமாக ஆக்காமல் அவரை நீங்க அழிச்சுட்டு போயிட அழிச்சுட்டு போயிட போறேற. இத காட்டிலும் வேற என்ன குரூரமான விஷயம் இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு காரியம் பெரிய காரியம் பண்ற தப்பு, அதாவது எங்களுக்கு ஒரு கட்டத்தை ஏற்படுத்த போறேற, உமக்கு எப்படி நல்ல கத்தி ஏற்படும் எனக்கு தெரியலையே அப்படின்னார். அனார்திரதீரேஷ சமாஸ்திதோ ரதம் தமன்வமீஷ்வரயந்தி துர்மதா கோபா அனோபிஹி ஸ்தவிரைருபேட்சிதம் தெய்வஞ்சனோத்ய பிரதிகூலமீஹதே. எங்களுடைய தௌர்பாகியம் எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் கூட எங்களுக்கு துணை நிக்கல. இந்த சமயத்துல இப்படி ஒரு துர்பாகியசாலிகளாக நாங்கள் தான் இருந்திருக்கோம். தெய்வஞ்ச நோக்கிய பிரதிகூலம் மிக இங்க தேரை கொண்டு வந்து நீ நிறுத்திட்ட. தேரை கொண்டு வந்து நிறுத்தின பிற்பாடு நீ கூப்பிடுற, கம்சன் கூப்பிடுற, கம்சன் வந்து ராஜா கூப்பிடுறான்னு வந்து சமாச்சாரத்தை சொன்ன உடனே நந்தராவது சொல்லிருக்கலாம் இல்லையோ, நந்தகோபராவது சொல்லிருக்கலாம் இல்லையோ, அதெல்லாம் முடியாது, நான் கண்ணன் நினைப்பிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம், கண்ணனாவது வரமாட்டேன்னு சொல்லிருக்கலாம், ரெண்டும் நடக்கலாம். நந்தகோபுரம் வாங்க எல்லாம் இந்த நிறைய உபகாரங்கள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வேற சொல்லிட்டு, கண்ணனா தெளிவா போகலாம், நாம அங்கேயும் தான் பாக்கலாம், என்ன நடக்கிறது பாக்கலாம்னு கண்ணனா சொல்லிட்டா, அப்போ தெய்வம் கூட துணமிக்காது போயிட்ட எங்களுடைய பாக்கியஹீனத்தையே என்னன்னு நான் சொல்றது அப்படின்னு சொல்லி அவ மொத்த பேரும் கஷ்டப்பட்டு ஒன்னு அழறானா. அங்க ஆத்துல இருக்கிற விருத்தாள் பந்துக்கள் எல்லாரும் முகுந்த சங்கூத்தி தெய்வேன வித்வம்சித தீனசேதாம், தெய்வேன வித்வம்சித தீனசேதாம், அவ மனசு உடஞ்சு போய் இப்படிப்பட்ட ஒரு நிலை தங்களுக்கு வரும்னு துளி கூட நினைக்கவே இல்லை. பார்த்தாலும் அந்த கண்ணன் ஒரு பிரேமையோடையும் கண்ணன் தன்னுடைய பிரேமையை திருப்பி காண்பிச்சதையும் இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல போய் திடீர்னு போயிட்டாளு, திடீர்னு கலந்து போயிட்டாருன்னு அவரை பத்தி நினைச்சுட்டு வேதனைப்படுறாளா. நீதாத்மனா க்ஷணமேவ கணதா விநாசம் கோப்பியா கதம் பதிதரே மதமோ துரந்தம். ஒரு நாள்ல கண்ணன் வாடு பைக்க போயிட்டாக்க சாயங்காலம் வர வரைக்கும் அந்த கண்ணனை பாக்குற வரைக்கும் நாங்க எவ்வளவு பாடுபட்டோம்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணனை பாக்குறதுக்காக அந்த கண்ணனுடைய சரித்திரங்கள்லாம் நினைச்சுண்டு அவனுடைய விளையாட்டெல்லாம் நினைச்சுண்டு நேற்று என்ன பண்ணா இன்னைக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு அப்படிதான் எங்களுடைய காலத்தை கழிச்சிருந்தோம். அந்த சாயங்காலம் வர்றதே அவ்வளவு நாள் மாதிரி கிடைச்சு. ஆனா இப்போ அந்த கண்ணனை இங்கேருந்தே அச்சும் போயிட போறங்களே, நாங்க என்னன்னு பண்ணுவோம், நாங்க இப்படி ஒரு காரியத்தை நீர் பண்ணலாமா, இதுக்காக நீர் வந்திருக்கார் இந்த இடத்துல, வேணும் போனம் மித கட்டாட்ச நிரீட்சண சித்தம் சிணோத்யமம் ரதே லோகதம் பவேமா. ஒரு வேணுகாரம் பண்ணிட்டு ஒவ்வொரு கானத்துக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்து சிரிச்சிருந்து, இது உனக்காக பாடுற பாட்டு, இது அவளுக்காக பாடுற பாட்டு, கானம் பண்றேன்னே உனக்கு இந்த கானம் இந்த ராகம் பிடிக்குமேன்னு இந்த ராகத்துல நான் வேணுகாரம் பண்றேன், உனக்கு பிடிக்குமேனு பண்றேன்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வேணுகாரம் பண்ணிச்சே ஒரு சிரிப்போட அப்படியே இந்த கான மழையில எங்களை எல்லாம் நினைச்சிருந்து இப்படி எல்லாம் பண்ணிருந்த கண்ணனை எங்களை விட்டு நீ பிரிக்கிறேற, இது என்ன ஒரு காரியம், அது துளி கூட இல்லாத ஒரு காரியத்தை பண்ணாரு, உமா காட்டும் கல் நெஞ்சமானவ லோகத்துல யாரானா இருக்கான்னு தெரியலையே, இப்ப நான் எப்படி நாங்கெல்லாம் இந்த திருவாயன்பாடியில ஜீவிக்கிறது கண்ணன் போன பிற்பாடு அப்படின்னு இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரும் கண்ணனையே நினைச்சுண்டு அந்த ஏக்கத்தினால அந்த செக்கத்தை விட்டுட்டு ஒவ்வொன்றும் விசிருஜலஜாம்ருதுஸ்வரம் கோவிந்ததாமோதர மாதவேதி. மத்த பேரும் வார்த்தை எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா கோவிந்த தாமோதர மாதவேதி, இந்த மூணே மூணு வார்த்தையை தான் சொல்றாங்க. என்ன அவ மனசுல இந்த மூணு தான் நிக்கிறது, அந்த கோவிந்தன்றது அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணின ஒரு விஷயம், கோவர்தன கிரிய தூக்கி பிடிச்சிட்டு இருந்த அந்த பெருமானுடைய இது, தாமோதரன்னு சொல்லச்சே திருப்பிள்ளையாக இருந்துச்சே நவநீத சௌரியம் பண்ணி அவ கட்டி யசோத கட்டி போட்ட நிலையில அந்த ஏங்கின எழிவு அப்படியே அந்த கண்ணன் ஐயோ பாவமா பார்த்திருந்த அந்த கண்ணன் தான் இவன் மனத்துல அப்படியே நிக்கிறான். ஆகையில இது மாதவன் கண்ணனாலதான் இந்த திருவாயன்பாடிக்கு பெயர்பட்ட ஒரு ஸ்ரீ ஏற்பட்டது, இந்த சம்பத்தெல்லாம் ஏற்பட்டது, இந்த மூணையும் நினைக்காத இருக்க முடியல, இந்த மூணும் தான் மனத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆகையாலதான் அவ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம், எல்லாம் மொத்த பேருமா கோரஸா சொல்றாளாம், கோவிந்த தாமோதரமேதி, கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இப்படி அந்த பெண்கள்லாம் வந்து அப்படியே கட்டப்பட்டு இருக்கா. இப்படி கட்டப்பட்டு இருக்கச்சு அக்ரூர சௌரியா மாத கிருதம் ஈஸ்வராதிக்கோ ரத்தம். அக்ரூரர் என்ன பண்றேன், தேர ஓட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். கோபர்களோ அவரை பின்தொடர்ந்து போறா. அவ புருஷாலா இருக்கிறவா, என்னமோ அதெல்லாம் வண்டி மாடு கட்டிட்டு கூட போயிட்டு இருக்கா. கோபியம் கிருஷ்ணம் பிரத்யாதேசம் பகவத கண்சந்தே. அந்த கோபிமார்கள்லாம் அந்த வண்டி பின்னாலேயே போறோம். எதுக்கு போற அப்படின்னா, கண்ணன் திரும்பி திரும்பி பிரத்யேகமா இல்லதோ போயிட்டு வந்துடுற, நீங்க எல்லாம் அழாதோ அப்படின்னு இவாளுக்கு சமாதானம் சொல்லுவேரோ என்னமோன்னு நினைச்சுட்டு இவன் பின்னாடி போறான். இப்படி போகச்சு தாஸ்ததா தப்பியதீர் வீட்ச சொப்பிரஸ்தானே எதுத்தமஹா சாம்பயா மாச சம்பிரேஷி ஆயாசே இதி சைத்யகைஹி. இதுலதான் இங்க வர விஷயம்தான் வரும். நாங்க ஊருக்கு போறோம்னாக்க நம்மளுடைய சம்பிரதாயம் என்னன்னா போயிட்டு வரையணும்னு தான் சொல்லணும், இல்ல வரையணும்னு தான் இல்ல சொல்லணும் வர என்னக்க போறதா இருந்தா கூட வரதுன்றதுதான் அர்த்தம். அந்த பிரிவுன்றது கொஞ்ச காலம்தான், இது நிரந்தரமான பிரிவு கிடையாதுன்றது கிடைக்கும். இப்ப இந்த கோபிகள் எல்லாரும் பேர்ல வேறு போறேன் கண்ணன், அவர் பின்னாடி இவ போறா. இவ போகச்சே கண்ணன் தங்களுக்கு எப்படி என்ன வார்த்தை சொல்ல போறேன் என்ன வார்த்தை சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு அவ சொல்லி திரும்பி பாக்குறா. அந்த கண்ணனுடைய முகத்தையே பார்த்துட்டு கண்ணன் திரும்பி பார்த்து சொல்றா, ஆயாசே நான் போறேன்னு நினைச்சுக்காத திரும்பி வந்துருவேன். பாந்தயா மாச சம்பிரேஷி ஆயாசே இது தௌத்திய கைஹி யாவத் ஆலக்ஷதே கேது யாவத் ரேணு ரசசேத அனுப்ரஸ்தாபித ஆத்மான லேக்ஷானி கோபதுஸ்தேரே. கண்ணன் போயிட்டு வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லி சொல்றேரா. சில பேருக்கு கையால சமத்தியம் பண்றேனா, சில பேருக்கு கண்ணால சமத்தியம் பண்றேனா, நான் வர அயாத்தே திரும்பி வந்துருவேன்னு அங்கே இருப்பேன் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அந்த தேர் போறதா எவ்வளவு தூரம் வரைக்கும் கண்ணு தெரிகிறதோ கண்ணுக்கு தெரிகிறதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கானா. கேதுகு யாவத் ரேணு ரத்தேன்னு தேர் போனா கூட இந்த தேர் போனதுனால இந்த புழுதி எல்லா இடத்துலயும் அப்படியே கிளம்பி இருக்க இந்த புழுதி எல்லாம் அடங்கல் வரைக்கும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கானோ. இவா எல்லாரும் இங்க நிக்கிறானே தவிர லேக்கா நீகோபதிரேன்னு அப்படியே எழுது சித்திரம் போல அப்படியே நின்றுட்டாளாம். தான் நிராசா நிவமுருதுகு கோவிந்த வினிவர்த்தனே விசோகா அகானே நெஞ்சுகு காயந்தா பிரியஜேஷ்டிதம். அவளுக்கு ஒண்ணும் கண்ணன் வேணா ஆயாசேன்னு சொல்லிட்டே தவிர அவருடைய வார்த்தையில விசுவாசம் இல்லை. என்ன நகரத்துக்கு போயிட்டா அங்க இருக்கிற பெண்களுடைய வார்த்தையில கண்ணன் மயங்கிடுவேன், இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, அது பாட்டுக்கு பட்டிக்காடா இருந்துட்டு இருக்க போறது அப்படி இருந்துட்டு இருக்கச்சே எங்க கண்ணன் வரப்போறான் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் மனசுல கட்டமுகத்தோட இருந்துட்டு இருக்காளாம். எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணனையே நினைச்சுண்டு இருந்துட்டு இருக்கான். அதுல அந்த கண்ணனுடைய ஒரு நினைப்பு எப்படி இருக்குன்றத கோபிமார்கள் இடத்துல கண்ணனுடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்குன்றத அற்புதமாக மகரிஷி காத்திருக்க, அதை நாளைக்கு பார்க்கலாம். அந்த கண்ணன் எப்படி கிளம்பி போயிடுறாரு போயிடுறாருன்னு அப்படியே அந்த மனசுல நிக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு திருஷ்டாந்த சொல்லணும்னாக்க, இன்னைக்கு தேவப்பெருமாளுத்தம் அவபிரதத்தோட இப்ப ஆயிடுச்சு முடிஞ்சிட்டு இந்த ஒன்பது நாள் உத்தவமும் ஒன்பது நிமிஷத்துல முடிஞ்சு போயிட்டா மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இது மொத்தம் அப்படியே நம்ம மனசுல இருக்க போறது அடுத்த வருஷம் வரைக்கும். அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் அந்த கண்ணன் திரும்பி வர வரைக்கும் அந்த கண்ணன் வேறு எண்ணமே இருந்துட்டு இருக்க போறது. அதுதான் மகர்ஷி மேல சொல்ல போறே. அந்த கண்ணனுடைய அனுகிரகம், கண்ணன் வேற தேவபெருமாள் வேற இல்லை, கண்ணன் கரிகிரிவேல் நினைத்தும் காப்பியன்றாரேன்னு சுவாமி மங்களாதாசன் கொண்டேன் அப்படின்னு. அந்த கண்ணனான தேவபெருமாளுடைய அனுகிரகம், அவருடைய கட்டாட்சம், ஆயாசேன்னு சொன்ன மாதிரி நான் வருவேன்னு அவர் சொன்ன மாதிரி நீங்க வாங்கோன்னு சொன்னே சொல்றாரு. அந்த தேவபெருமாளோட கூட அவருடைய உம்மோடும் நின்னோடும் இந்த பாகவத சமிருத்தியோட அந்த பெருமாளை சேவிச்சு எல்லாரும் சந்தோஷத்தை அடையணும்னு பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண் முந்தாரினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.